ശ്രീമാൻവേങ്കടനാഥാര്യ കവിതാക്ഷികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്വത്ഗുരുപരമ്പരായ നമ. ഇതുപര്യന്തം പാഞ്ചരാത്ര സാമാന്യമാണത് സാധിക്കപ്പെട്ടത്. ഇപ്പടി ഇതര മതങ്ങൾ സുമതം, ഇതരമത നിരാകരണം, സുമതസ്ഥാപനം, പൊതുവെ പൂർവപക്ഷ നിരാകരണപൂർവകം സ്വപക്ഷസ്ഥാപനം ചെയ്യുക. നമ്മ മതത്തെ കൊണ്ട് സ്ഥാപിച്ചിട്ട് പോയിട്ടുണ്ട്. ഇതരമതങ്ങളെ ഖണ്ഡനം പണിട്ടു അതിന് പിറകുതാണ് ഇന്ന് ഇത് വരണം. ഇത്ര സുമതസ്ഥാപനം ഉണ്ട്. നമ്മ മതത്തെ സാധിക്കുന്നത് കൊണ്ട് போறவே போறது இன்னைக்கு ஏன் அப்படின்னாக்க வந்து நம்ம மதத்தை மட்டும் சாதிச்சோம்னாக்க அவ மதங்கள்ல கூட நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதுல சிரத்தையா போயிடுவா. ஏற்கனவே சொல்லிருக்கோம் இந்த மாதிரி ஏன் இதர மதத்தை கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சொல்லிருக்கோம். இந்த மாதிரி இதர மதத்துல கூட ஒரு சிரத்தை வந்துடும் வாழ்க்கை, அந்த சிரத்த வரக்கூடாது. அவ மதத்துல சர்வாத்தனா தோஷம் இருக்கு, சர்வாத்தனா தோஷம் இருக்குன்னு காமிச்சிருக்கு. ஏன்னா அப்படி தோஷம் இருக்கிறதுனாலதான் அவைகளை விட்டுட்டு நாம நம்ம மதத்தை அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதனால சுமதஸ்தாபனம் பண்ணணும்னாக்க திரமதங்களை நிராகரிக்கணும். அதுக்கோசரம் இந்த ஏழு அதிகரணங்கள்னால சாங்கியன் வைத்தியின் வரலாம் கண்டனம் பண்ண கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு பகவத் சாஸ்திரமானது பிரமாணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். நீ வந்து என்ன சொன்ன, இந்த பாதம் முழுக்க பரமத பிரதிக்ஷேபம், ஒத்தையாருடைய மதங்கள் எல்லாம் எத்தனை மதம் நிரசனம் தானே சொன்னேன். ஆனா நீ நிரசனம் பண்ணது எத்தனை பேர், ஒரு சாங்கியன், ஒரு வைசேஷிகன், பௌத்தாருடைய நாலு பட்சம், ஜெயனுடைய பட்சம், பசுபதி மதம், இப்படி எட்டு பட்சத்தை கண்டனம் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொல்றது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அது முடியாது. ஏன்னா இந்த எட்டு பட்சம் தான் இருக்கான்னு உலகத்துல லோகாயத்திக மதம் கண்டனம் பண்ணலையே நீ, அதான் சார்வாக தயாமே ஆத்மான்றான் அவனை கண்டனம் பண்ணல, சாங்கியனை கண்டனம் பண்ண, யோக சாஸ்திர பேத்தாவணி கண்டனம் பண்ணியா, அது மாதிரி வைசாகிகளை கண்டனம் பண்ணேன், நெய்யாகிகளை கண்டனம் பண்ணியா, அந்த மாதிரி பாட்டமி மாதனை கண்டனம் பண்ணியா, ஜெயலலிதா கண்டனம் பண்ணேன், ஆனா பாஸ்கர வேதாந்திய கண்டனம் பண்ணியா, பௌத்தரை கண்டனம் பண்ணேன் ஆனா அத்வைதியை கண்டனம் பண்ணியா, அதே மாதிரி பசுபதி மதத்தை கண்டனம் பண்ணேன், மீதி எத்தனை மதங்கள் இருக்கு அதையெல்லாம் நீ கண்டனமே பண்ணலையே. இந்த பாதத்துல வெறும் ஒரு எட்டு மதம் அதை உண்டி கண்டனம் பண்ணிட்டேன், பௌத்தாலேயே நாலு பட்சம் இப்படி கண்டனம் பண்ணிட்டு பரபக்ஷ பிரதிஷேபம் ஆயிடுச்சோ, இனிமே சுமதஸ்தாபனம் நட்டு பாந்திராசத்தை ஒண்ணு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி சித்தமாகும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லு, அதுக்கு இந்த ஸ்லோகத்தினால சோமதேசம் தாய்க்கிறேன். எப்படி தாய்க்கிறேன் அப்படின்னாக்கா இந்த பொதுவா லோகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கும், சிலதெல்லாம் பெரிய மதங்களா இருக்கும் மேஜர், சிலதெல்லாம் சின்ன சின்ன மதங்கள், அவைகளால அவ்வளவு உபதிரவம் இருக்காது. எது பிரதானமான மதமோ அதை கண்டனம் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. அதனாலேயே அதோட ஒற்றின் இருக்கக்கூடிய மதங்கள் அல்லது அதுக்கு சதிருஷமான சமமான மதங்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு அல்பத்தனமா பேசுறவங்க இந்த மதங்கள்லாம் தானா கண்டனம் பண்ணிட்டுதான் ஆயிடும். இதுக்கோசரம் தனியா கண்டனம் பண்ணவே வேண்டாம், பிரதான மதங்களை கண்டனம் பண்ணாதே போதும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பிரதான மதம்ன்றது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சாங்கிய மதம், வைசேஷிக மதம், பௌத்த மதம், ஜெயினாள், பாசுபதால் இவெல்லாம் தான் அப்ப கண்டிக்கப்ப அவ பிரச்சுரத்தவன் பிரச்சாரம் அவதான் ரொம்ப பிரசித்தமானவன். அவனே சொல்றேன் பாருங்க, ஆறு சாஸ்திரங்கள், நாலு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றான். ஆறு சாஸ்திரங்கள்னாக்கா சாங்கியாள் யோகாள், யோக சாங்கிய சாஸ்திராள் யோக சாஸ்திராள், அதன் பிறகு வைசேஷிகன் நெய்யாயிகன், அதன் பிறகு பூர்வமீமாம்சகன், அப்புறம் உத்தரமீமாம்சகன். இது வைதிக மதமா பரிகணிக்கப்பட்டது. மீதி எல்லாம் எப்படின்னாக்கா வைதிக மதம் இல்லை, பௌத்தாள் ஜெயினாள் பாஷுபதாள் இவாள்லாம் தள்ளிவிட்டா, அவள்லாம் சேர்த்துக்கே கிடையாது. பாஞ்சராத்திரத்தை மகாபாரதத்துல சேர்த்து விட்டுருக்க, அதனால இந்த அந்த மாதிரி பிரதானமான மதங்கள் இவைகள், இவைகளை சொன்னாலே போதும், இவைகளை கண்டனம் பண்ணாலே ஒவ்வொரு மதமும் கண்டனம் பண்ணதாக ஆயிடும், நிரூபிக்கப்பட்டதாக ஆயிடும். முதல்ல பாருங்க, சாங்கியால் தான் கண்டனம் பண்ண, சாங்கியன் பிரகிருதியே பிரதானம் இருக்கே, பிரகிருதி பிரதானம் என்றாலே தத்துவ சமமயமா இருக்கே, அதுதான் மூல காரணம். ஆனால் அப்ரமாத்மகமாக அப்படி சொன்னதுனால அந்த யோக சாஸ்திரக்கே யோக சாஸ்திரோட கண்டிக்கப்பட்டதா எடுத்து. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அப்ரமாத்மகமான பிரதானத்தை அவன் சொன்னான். யோகசாஸ்திரத்திலேயோ ஈஸ்வரனை உத்தண்டுட்டு ரம்மியா உபதிஷ்டம், அதனால இது வந்து அவள அது ஒண்ணே ஒண்ணுதான் வேதம், ஈஸ்வரனை ரம்மியா உபதிஷ்டா அது ஒன்றிதான் வேதம், மத்தபடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறா. சாங்கியனும் யோகசாஸ்திரக்காரனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒத்துன்னு போறா. அப்படி ஒத்துன்னு போறதுனால அந்த சாங்கியால கண்டனம் பண்ணதுனால யோகசாஸ்திரக்காரனுக்கானே அவன் கண்டனம் பண்ணப்பட்டதாக ஆயிட்டான். இன்னும் ஒரே தத்துவம் தானே, அதனால இதுவே சரியா போடுது. யோகமானது யோக மதஸ்தான் கூட ஒரே ரூபமா இருக்கிறதுனால அவன் ஈஸ்வரத்தை ஒத்துக்கிறான், இவன் ஒத்துக்கல, சாங்கியன் ஒத்துக்கல, இவன் ஒத்துண்டான், இவ்வளவுதான் வேதம். அதனால இந்த சாங்கியன கிரணம் பண்ணதுனாலேயே யோகனும் நிராகரிக்கப்பட்டான், யோகமதமும் நிராகரிக்கப்பட்டது. அதே மாதிரியாக காணாதன் வைசேஷிகன், வைசேஷிகனை கிரணம் பண்ணிட்டு அவன் தான் ரொம்ப முன்தண்ணியமா இருப்பான். வைசேஷிகனை கிரணம் பண்ணதுனால நையாயிகனும் நிரசிக்கப்பட்டான், அதுவே நிரூபிக்கப்பட்டாங்க. ஏன்னா வைசேலியன் வந்து கண்டனம் பண்ணிட்டாலே நையாயகனும் இங்க நிரூபிக்கப்பட்டான். ஏன் அப்படின்னா இந்த வைசேலியன் இருக்கானே அவனும் பதார்த்தத்தை சொல்ல வந்தான், நையாயகனும் சொல்ல வந்தான். ஆனால் வைசேலியன் பௌத்தன் மாதிரி பிரத்யக்ஷானுமான ரெண்டுதான் பிரமாணம்ன்றான், நையாயகனும் நாலு பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஒண்ணு இருக்கு, சுவாமி தேசிகன் வந்து பரமத பங்கத்துல தாக்கிட்டு இந்த வைசேகன சர்வாத்தனா கிரகணம் பண்ணணும், ஆனால் நையாயிகனை மாத்தணும், போது கலையுவோம் அப்படிங்கிற கலை எடுக்கணும், எது தோஷம் இருக்கோ அத்தை ஒன்றி எடுத்துடலாம். ஏன்னா அந்த நியாய பரிசு தெரியுதே, அதுல எது எதுல விரோதம் இருக்குமோ அதை ஒண்டிதான் அங்க கண்டனம் பண்றான். எல்லாமே கிடையாது, எது எதுல விரோதம் இருக்கோ வேதாந்தத்துக்கு அது உண்டிதான். ஆனால் காணாதன் தருகிறதே அந்த வைசேஷிகன் சர்வாத்தனா, அவனுடைய தோஷம் குழப்பாக சுவாமி சேர்த்தார் அந்த காலத்துல 30 வருஷம் அப்படின்னு சொல்லுங்க, காணாத மதம் காணாத போயிடுத்து அப்படின்னு, அதாவது கணாதர் சொன்னது காணாத மதம், அது சம்ஸ்கிருதம், காணாத போயிடும் தமிழ், காணாத மதம் காணாத போயிடுத்து ஓடி போயிடுத்துன்னு இருக்கும். நம்மளுடைய எம்பெருமானார் முன்னாடியோ வேதாந்த கருத்துக்கள் முன்னாடியோ நிக்க முடியல வாழல, அதனால வாழ்ந்து காணாம போயிடுச்சு. அதனால போதுகலைவன் சொல்லிருக்க, அப்படி இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அபஷ்டமான விஷயங்கள் அவைகள்லாம் கண்டிக்கப்பட்டது. ஆக சாங்கியன கிரகணம் பண்ணதுனால இந்த யோக மதம் கண்டிக்கப்பட்டது. வைதேகிரகணம் கண்டித்ததுனால இது கண்டிக்கப்பட்டது. நையாயிகளுடையது நையாயிரது கண்டிக்கப்பட்டது. இது ரெண்டும் இந்த சொன்னது. அதே மாதிரியாகவே பௌத்தாளர்களோ அந்த பௌத்தால கிரணம் பண்ணதுனால அவ என்ன பிரத்யம் பிரமாணம் ரெண்டுத்தையும் பிரமாணமா இருக்கா. அவள கிரணம் பண்ணதுனால பிரத்யத்தை ஒண்டி கணம் கொடுத்துருக்கான் பாருங்கோ சார்வாக்கன். அவருடைய மதமானது கிரணம் பண்ணப்பட்டது. அதாவது நம்ம அஞ்சு பிரமாணத்தை ஒத்துருக்கோம், மூணு பிரமாணம் ஒத்துருக்கோம். மூணு பிரமாணம் பிரத்யம் அனுமானம் சாஸ்திரம். வைதேகியனும் பௌத்தனும் பிரத்யம் அனுமானம் ரெண்டுத்த வண்டி அங்கீகரிச்சிருக்கா. ஆனா சார்வாகனும் ஒரே ஒரு பிரமாணம், சாங்கியனும் மூணு பிரமாணம், நையாயகன் நாலு பிரமாணம், பிரபாகரன் அஞ்சு பிரமாணம், அதே மாதிரி பாட்டமி மாம்சகன் ஆறு பிரமாணம். இந்த மாதிரி ஒத்துருக்கா. அதுல பௌத்தன் ரெண்டு பிரமாணத்தை ஒத்துன்னு பேசுவான். அந்த ரெண்டு பிரமாணத்தை ஒத்துன் இருக்கக்கூடிய பௌத்தனை கிரணம் பண்ணதுனால ஒரே ஒரு பிரமாணம் ஒத்துருக்கானே லோகாயதிகன், அதாவது தேகமே ஆத்மான்னு சொல்லுவேன், அவனுடைய மதமானது கண்டனம் பண்ணப்பட்டது. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அல்பமா தேகமே ஆத்மா இந்த சுகம் கிடைச்சாலே போரும், உடம்ப பார்த்துருந்தா போரும் அப்படி எல்லாம் பாப்பா. அவளை கிரணம் பண்றது. அதே மாதிரியாக இந்த ஜெயின மதத்தை கிரணம் பண்ற, ஜெயின மதத்தை கிரணம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அதிலிருந்து வந்தவா பாஸ்கர வேதாந்தி. பாஸ்கர வேதாந்தி எல்லாம் வேதாபேதவாதி. ஏற்கனவே ஜெயின மதத்தை பார்த்தோம், சப்தபங்கி எல்லாம் எல்லாத்திலையும் இருக்கு அப்படின்றான். எல்லாமே எல்லாத்திலையும் இருக்கு, அனைகாந்தவாதம் அப்படின்னு அந்த மாதிரிதான் பாஸ்கர வேதாந்தி. கிட்டத்தட்ட பாஸ்கராச்சாரியர் சொல்றதுன்னா வேதாபேதம், ஜெயினால் என்னென்ன சொல்லுவாளோ அந்த மாதிரி பாஸ்கர வேதாந்தி அப்படி சொல்றதுனால இந்த ஜெயின கண்டனத்தினால பாஸ்கரனும் கண்டிக்கப்பட்டான், பாஸ்கர வேதாந்தியும் கண்டிக்கப்பட்டான். எந்த விதத்திலையும் வந்து பாஸ்கர வேதாந்தியும் ஜெயினாளுக்கு குறைஞ்ச வாழல. ஔபாதிகவாதம் சொல்லிட்டு வேதமும் உண்மை அபேதமும் உண்மை அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி சொல்றவாள்னா சதுஸ்தாக அப்படின்லாம் சொல்றவங்க, அது அதெல்லாம் கண்டிக்கப்பட்டது. அதிலேயே கூட இன்னும் சில பேர் அந்த இவ பாட்டமதம் பாட்ட மீமாம்சகம் கூட வேதாபேதத்தெல்லாம் திருநடத்த அந்த மாதிரி உச்சந்திருக்கிறதுனால அநேகாந்தவாதியான ஜெயநாத கிரணம் பண்ணதுனால பாஸ்கர வேதாந்தி அறிவிட்டு போயிட்டார். அந்த மாதிரி குமாரன் பட்டர் அவருடைய மதம் மீமாம்சகால பாட்ட மதம் அந்த மதமும் அடிபட்டு போயிடுச்சு. அது கண்ணன் மனம் சேர்த்து அதனால அந்த மதமும் சரியில்லை, அந்த மதமும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அது அதே மாதிரியாக இந்த இது மதம் இருக்கு பாருங்க. இப்படி அந்த பேதாபேதவாதமும் ஓடி போயிடுத்தது. அதனால அந்த இதுவரையும் பௌத்தன் சாங்கியன் வைதேசிகன் அப்புறம் பௌத்தன் அதன் பிறகு ஜெயினன் இவ்வாறு கிரணம் பண்ணதுனால இதெல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம நம்ம மதத்துல அந்த இதர மதத்தை கண்டதுல அது முடிஞ்சு போயிடுச்சு. அதன் பிறகு என்ன இருக்கு, பசுபதி மதம். பசுபதி மதம் கண்டனம் பண்ணப்படுறது. அந்த பசுபதி மதம் கண்டனம் பண்றதுனால அதுல அவ சொன்ன விஷயங்கள்லாம் சில பேர் உத்தன் இருக்கா, அதெல்லாம் யாராரு அதையும் சொல்றீங்க. துமர் சுவாமி ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ருத்ரனுடைய தந்திரம் இது பசுபதி மதம். ருத்ரனுடைய தந்திரம் அந்த தந்திரமா அந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துல அதெல்லாம் அடிக்கிறதுனால நம்ம நிரசனம் பண்றோம் இல்லையோ, அதனால சாதிரசேஷு என்னென்ன அதுக்கு துல்லியமா இருக்கிறது என்ன அர்த்தம், புண்ணியமா இருக்கிறது எது எது அப்படின்னு சொன்னாக்கா சாஸ்தமசம், சக்தி, சக்தியே பிரதானமாக சொல்றவாள் அவாமதம். அது மாதிரி சூரியனை வச்சுன்னு சொல்லுவா சௌரமதம் அப்படின்னு சொல்லுவா, அது ஒண்ணு. அது மாதிரி கௌமார மதம், குமாரன், குமாரன் யாரு முருகன் சுப்பிரமணியன் ஆளே அவருடைய மதம். அது மாதிரி கணாபத்திய மதம், கணபதி விநாயகர் இல்லையாருமே. இப்படி ஒரு பசுபதியை கண்டனம் பண்ணதுனால இந்த சாக்த மதம் என்ன சக்தியை பிரதானமாக வச்சுன்னு சொல்றது, அந்த மாதிரி சூரியனை பிரதானமாக வச்சுன்னு சொல்றது, குமாரனான சுப்பிரமணியனை பிரதானமாக வச்சுன்னு கணபதி மதம், கணாபதி. இது இப்படி சாக்த சௌர கௌமார கணாபத்தி மதங்கள். அதுல யாரெல்லாம் இச்சையோட இருக்காளோ அவள்லாம் இங்க கண்டிக்கப்பட்டாள். இப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த ஒவ்வொரு மதத்திலையும் அது துல்லியமான தத்துவத்தை வாங்கிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் சாக்கியால் ஒத்தன்றிருக்கிறதுதான் யோக மதத்திலையும் ஒத்துன்றிருக்கா, யோக மதஸ்தான்னா அதுதான் ஒத்துன்றிருக்கா. அதுல ஈஸ்வரன் ஒன்றே ஒத்துட்டா சாங்கியம் ஒத்துக்கல, மற்றபடி தத்துவம் எல்லாம் சரிதான், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. அது மாதிரி வைதேசிகன் ஐயாயிகன், வைதேசிகன் பண்ணா ரெண்டு பிரமாணத்தை வச்சிருந்தான், நாலு பிரமாணத்தை வச்சிருந்தான் ஐயாயிகன். ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட தத்துவங்களை எல்லாம் ஒன்றுதான். அது மாதிரி பௌத்தன், பௌத்தன் ஒத்துண்டா மாதிரிதான். பௌத்தன் என்ன சொன்னா எல்லாம் க்ஷணிகம்னா, இவன் க்ஷணிகம்னு ஒத்துக்காட்டா கூட உடம்பதான் ஒத்துண்டான், அந்த உடம்பு ஸ்திரமில்லை, மாறிண்டே இருக்கோ, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் உடம்புல மாறுதல் வந்துட்டே இருக்கு, அதனால அதுவும் துல்லியமா இருக்கு. அதனால சர்வாக்கள் முதலாளர்கள்லாம் கண்டிக்கப்பட்டாய். அது சொன்னதுனால என்ன எடுத்தோ, இந்த அத்வைதிகள்லாம் கூட இங்க கண்டிக்கப்பட்டதா எழுது, அத்வைதிகள்லாம் கூட இங்க கண்டிக்கப்பட்டாள். ஏன்னா பாஷகாரம் சாய்க்கிறார், இவரும் சாய்க்கிறார், தேசிகனும் சிவபிரகாசம். ஏன்னா பிரகடராயும் பிரச்சன்னராயும் அப்படின்னு சொல்றாரு. பிரகடர்னு நேருக்கு நேரம் சொன்ன போ, பிரச்சனைக்கா வேதத்துக்கு பின்னாடி ஒடிஞ்சுண்டு பௌத்த மதத்தையே ஆதரித்து பேசுறவன் பிரச்சனை மறைஞ்சிருக்கிறவன் நடக்கும். அதெல்லாம் யார் பண்றான்னாக்கா இவாயெல்லாம் பிரச்சனை பௌத்தன்னே பரியாசம் பண்றோம். நம்ம வந்து இவனை அத்வைதிகளை நம்ம கவனம் பண்றோம். அந்த மாதிரி அவன் மோசமா இருக்கான். அதனால அவன்ல குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள் அப்படின்னு அவன் சொல்றார் சுவாமி. அதனால அந்த மாதிரி தாதிரச அபஷ்டம் நிஷ்டாய் அந்த மாதிரி மோசமா இருக்கா. ஆகவே பௌத்தன கிரணம் பண்ணாக்கா சார்வாக்களும் கண்டிக்கப்படுறான், அதே மாதிரி அத்வைதியும் கண்டிக்கப்படுறா. அந்த மாதிரியாகவே வேதா அநேகாந்தவாதியான ஜெயனன் அநேகாந்தவாதம் கிட்டத்தட்ட வேதாபேதவாதம் தான். அது பாட்டமியம் ஒத்துன்னு இருக்கான், இவனும் ஒத்துன்னு இருக்கான் வந்து பாஸ்கர் வேதாந்தி. அதனால அவள் துல்லியமா இருக்கோ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இதை வச்சுட்டு இருக்கா தத்துவங்களை கொள்கைகளை. அதனால அவள் என்ன பண்ணப்படுறாள். இப்படி இது ஒரு விஷயம். அதே மாதிரியே பசுபதி மதம், பசுபதி, பசுபதிக்கு அவன் தான் அர்த்தநாதீஸ்வரன்றாளே, அதனால சக்தி, சக்தி சிவம் அப்படின்னு சொல்றாவா, அதனால சாக்த மதம். அவ பிள்ளைகளை சொல்லிக்கிறது தானே அந்த கணபதி மாதிரி ஸ்கந்தன் அப்படின்னு பார்த்தா ஆராதனை பண்ணுவா, பூஜை பண்ணுவா, ஆராதனை சொல்றோம். அவ பூஜைங்கிறா, அவன் எப்படி பண்றா தெரியுமோ, அவன் வந்து பஞ்சாயத்து பண்றான், ருத்ரன், விஷ்ணு, சூரியன், சக்தி, கணபதி இப்படி வச்சுட்டு அஞ்சத்துக்கும் ஆராதனை பண்ணுவா. அவ பிரக்கிரிய வச்சுட்டு அதெல்லாம் நாம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். சாட்சாத் பெருமாள், அவரை தவிர்த்து எதையும் பண்ணக்கூடாது, சுதர தேவதைகளை குறிச்சு பண்ணவே கூடாது. தேவதா பக்தா எதிர்த்து அவதி பூர்வங்கள்லாம் கீதையில சொல்றது. அதனால அவ பட்சம் எல்லாம் சரியில்லை. அதனாலதான் ஏன்னா ஒரே சமமான யுக்திகள், சமமான கொள்கைகள் அப்படிதான் அவ போயிட்டு இருக்கா. யார் இந்த பாசுபதி மதத்துக்கு யுக்திகளை வச்சுட்டுதான் சாக்த மதம், அந்த மாதிரி இந்த மதம் அது என்னது சாக்த மதம், சௌர மதம், நானாபத்தியம், அது மாதிரி கௌமார மதம், இவைகள்லாம் அந்த பசுபதி மதத்துக்கு அனுகுணமா போறது. இதான் ஹேது அவளை கண்டனம் பண்றதுல. அதனால இப்படிலாம் கண்டனம் பண்ணதுனால எல்லாருமே போயிட்டா. இதர மதங்கள் அனைத்தையும் கண்டிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்படி கண்டனம் பண்ணதுனால எந்த தோஷமும் நம்ம பாதார்த்தத்துல வராது. இந்த பாதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாம் அதையும் அத்வைதிகளையும் சேர்த்து கண்டனம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். என்ன இவெல்லாம் ஏகதேசிகளும் கிடையாது, முழுக்க முழுக்க அபார்த்தம் பண்ணிட்டா. அத்வைதிகளோ வேதிகளோ அவெல்லாம் அபார்த்தம் பண்ணிட்டு ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை ஒத்துப்பேன், இன்னொன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? உபனிஷத்துன்னு சொல்றது வேதம் முழுக்க நமக்கு பிரமாணம். கௌதம சொல்லிட்டு போயிட்டாரு, இதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தர்மத்துக்கு எது மூலம்னா அனைத்து வேதங்களும் மூலம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி சொல்லச்சே அதை ஒத்துக்காம ஒரு பட்சம் ஒண்டி ஒத்துப்பேன், இன்னொரு பட்சத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? நம்ம சித்தாந்தத்துல பாருங்கோ, நம்ம கர்மகாண்டமும் பிரமாணம், பிரம்மகாண்டமும் பிரமாணம், அதுல வேத ஸ்ருதி, அவேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி அனைத்தும் நமக்கு பிரமாணமா இருக்கு. எதுவுமே விரோதம்ன்றதே கிடையாது. இப்படி விரோதமே இல்லாததுனால எந்த விதத்தினாலையும் நம்ம கிட்ட தொடங்கிட முடியாது. எல்லா ஸ்ருதிகளும் ஒரே மாதிரி பிராமணியத்தையே அனுபவிக்கிறது. எதிராக சக்தியை சொல்லுவோம், இது தத்துவமுத்தாக்கலாபத்தினே கடைசி ஸ்லோகம் தான். எதிராக சக்தியும் ஸ்லோகம் இது காதா தாத்தா அகதானாம் கலதி கமனிக்கா காப்பிலை குவாப்பிலைனா க்ஷீணா காணாதவாணி திருகிண ஹரகிரா சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாருடோக்தி ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதே அஜதி யதிபதோ பத்ரவேதீம் த்ரிவேதீம் அப்படிங்கிறது. தாதாகிட்டார் பௌத்தார் ஜெயினாள்லாம் அவன் பொழுத்து தாத்தா தாத்தாகிட்டான் கலதி கமனிக்கா கவனிக்கா காப்பிலி குவாப்பிலீனா காப்பிலி கபிலர் சொன்னது குவாப்பிலீனா எங்கேயோ போய் ஒளிஞ்சு லைச்சுட்டது எங்கேயோ போயிடுத்து. க்ஷீணா காணாத வாணி கணாதர் சொல்ல வாக்கியங்கள்ல க்ஷீணமா போயிடுத்து. துருகின ஹரகிரகா துரோணன் துருகினன்னாக்க பிரம்மா இரண்யகம்பன் அவன் சொன்ன யோக மதம் இருக்கே அதுவும் சௌரபம் நாரபந்தே வாசனையே வரலையாம். ஏன் இங்க எம்பரமான ஒவ்வொன்றுத்தையும் அடிச்சுட்டு இருக்க அப்படின்னுட்டு க்ஷாமா கௌமாரலோக்தி கௌமாரண மதத்துக்கு அதாவது குமாரண பட்டம் சொன்ன பாட்டம் என்ன வந்துட்டா அதுக்கு க்ஷாமம் வந்துருச்சு பஞ்சம் வந்துருத்தான் ஒண்ணுமே இல்லாம போயிடுத்தான். அதுக்கு ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் இந்த ஜெகத்துல குருமதம் பிரபாகர குருன்னு மீமாம்சை குக்ஷம் மீமாம்சைகள் ரெண்டு மதம் ஒன்னு பாட்ட மதம் இன்னொன்னு பிரபாகர மதம். அந்த குருமதம் தான் நம்மளே நிறைய விஷயங்கள் அதை அனுசரிச்சு போறோம். ஆனா சிலதெல்லாம் கண்டனம் பண்றோம். ஜெகதி குருமதம் கௌரவா தூரவா எங்கேயோ போய் வாங்கி எடுத்துப்பான், இல்ல இங்க இருந்தா நம்ம நிக்க முடியாது. ஏன் தெரியுமோ காசங்கா சங்கராதே இவன் எல்லாமே போயிட்டாளே. நீங்க பாருங்க தேசிகளுக்கு எவ்வளவு கோபம் அத்வைதிகள் பேர்ல சங்கராச்சார பேர்ல என்ன காணாதன் வைசேஷி அவன் வேதாந்தத்தான் விசாரம் பண்ண வந்தா இவா ஆனாலும் கூட வைசேஷிகன் இரண்ட கற்பன யோக மதம் சாங்கிய மதம் ஜைனாள் பௌத்தாள் கௌமாரலாள் பிரபாகராள் இவன் அத்தனை பேரையும் கண்டனம் பண்ணிட்டோ கடைசியில இவன் எல்லாமே போயிட்டான்னாக்கா சங்கரன் யாதவ பிரகாசன் அது மாதிரி இவர் பாஸ்கரர் இவாட்டெல்லாம் என்ன கதி? அசங்கா சங்கர சந்தேகமே வேண்டாம், எங்கோ போடுவதெல்லாம் நிக்கவே நிக்காது. ஏன் அப்படின்னா பதி இதுவதோ பதிரவேதி திரிவேதி இந்த வேதங்கள்லாம் என்ன பண்ணிவிடுத்துனா பஷுகாரர் ஆசிரிச்சு பத்ரவேதி மங்களகரமான வேதி பஷுகாரர் அவர் தான் வேதிக்கையா இருக்கார் வேதங்களுக்கு எல்லாம். அப்படி சொன்ன அப்படி இருந்ததுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் மங்கள சூத்திரம் பண்ணி விட்ட மாதிரி பட்சிகாரம் உலகம் என்ன பண்ணிவிட்டேன் வேதாந்த. அதனால இந்த மாதிரி எல்லா மதங்களும் கண்டிக்கப்பட்டதுதான். சூத்திரகார திருவுள்ளம் ஒன்னு சொன்னா எல்லாமே கண்டிக்கப்பட்டதா எடுத்துக்கிறாங்க. ஒரேடியாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாமே அவாவா தானே ஊகித்து தெரிஞ்சுக்கணும். பிரதானமான நாடு வார்த்தை சொல்ல முடியும், எல்லாத்தையும் வளவளவன சொல்லிட்டு போனாக்கா கிரந்த கௌரவம் இருக்கும், கிரந்த பெருசா போயிடும். எதை பிரதானமா, அதனாலதான் பாருங்க இம்பிரமானார் வந்து இத்தனை பண்ணார் இல்லையா, உபநிடத் பாஷ்யம் அவர் பண்ணவே இல்லை. உபநிடத் பாஷ்யம் அவர் பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்லாம் கேட்டுட்டா அதுக்கு சொன்னா, எங்க எங்க சங்கர மதத்தோட அத்வைத மதத்தோட விரோதம் வருதோ அதுக்கெல்லாம் மாத்திரம் பாஷ்யக்காரர் தானே அர்த்தம் சாதிச்சுட்டார். அங்கங்க பாஷ்யம் இல்லை, வேதார்த்தங்களும் சிபாஷ்யம் இதெல்லாம் அங்கங்க அர்த்தம் சாதிச்சுட்டார். மற்றபடி மீதியெல்லாம் சமானம் தானே, எதுல விரோதமோ அதுக்கு ஒண்டி பாஷ்யக்காரர் அர்த்தம் சாதிச்சுட்டார். எங்க விரோதம் இல்லையோ அதை அப்படியே எடுத்துக்கலாமே. ஏன்னா உத்தாளகர் ஒருத்தர் இருக்க அந்த உத்தாளகர் நம்ம சொல்லணும், சொல்ல வேண்டாமே, எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பொருள சேர்த்து கேட்கும், அதுக்கெல்லாம் அச்சியம் இருக்க வேண்டாம். அதெல்லாம் கிரந்த கௌரவம், வீணான பிரயத்னம். ஆனாலும் கூட பிற்காலத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்த பாஷ்யக்காரர் சங்கராமானுஜமணியின் பேர் வேளாமூர்ல இழந்துருக்கிறார். அந்த மகான் மாத்திரம் அனைத்து உபநிடத்துக்கிறக்கும் வியாக்கியானம் எல்லாம் சின்ன உபநிடத்து பெரிய உபநிடத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வியாக்கியானம். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அவள் மாதிரி எழுந்துட முடியுமா, மகான்களை மாதிரி தேசியன் மாதிரியோ உபநிட பாஷைகள் மாதிரியோ திருகோணம் தேசியன் மாதிரியோ அழிகங்கிறவர்கள் மாதிரியோ இந்த மாதிரி ஆட முடியுமா எல்லாரும், எல்லாருக்குமே அது புரிஞ்சிடாதே. நம்ம சுவாமிக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், புத்தகமே வேண்டாம். கால்சேபம் தாக்கிச்ச ஸ்ரீபாஷ புத்தகம் உபதேசம் உண்டு, அதுக்கோசரம் புத்தகம் இருக்கும். உபதேசம் ஆயிடுச்சு போறோம், அப்படியே புத்தகத்தை எடுத்து ஓர வச்சுக்குவார் அருவாடுக அப்படின்னு விடுவார். வாசுஜாக்கா அனக்கிழமை சுவாமி சேர்த்தார், படம் போட்டு காமிச்சார், கையால் இப்படியே இது எப்படி அது எப்படி இப்படி இப்படின்னு போடுவேன். இவங்களாம் ஆச்சரியமா இருக்கும், அவர் என்ன சொன்னார் நாங்க ஒண்ணும் புரிஞ்சுக்கல, காதல விழுந்து அந்த காதல விழுந்ததெல்லாம் இருக்கே அது அப்படியே அனுகிரகத்தினால ஏதோ இப்ப அர்த்தம் தெரியல. அந்த சமயத்துல சின்ன பசங்க உறவு புரிஞ்சிருக்கும், சுவாமி அவ்வளவு அற்புதமா சாதித்தார். ஏன்னா அவளுக்கு கைவந்த கிடையாது, எதை கேட்டாலும் உடனே ஞாபகத்தில் வந்தது, உடனே சாட்சிட்டேன். எங்களையே சில சமயத்தில் ஏதோ சூத்திரம் கேட்பேன், கேட்டா உங்களை கேட்டா சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே கிடைக்கணும் ஒப்பிச்சுடுவார். அதெல்லாம் பார்த்துதான் அரியன் 21 வயசுல பிரம்மசூத்திரமுக்கு ரொட்டு பண்ணிட்டேன், 35 வயசுல அரியன் அவளி தத்துவம் தாக்கலாம் ரொட்டு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஒப்பிச்சு பரிசையே கொடுத்தேன். இது பெருமைக்கு சொல்லல, அந்த சுவாமியுடைய திருடமான ஞாபக சக்தி ஞானம்னா எங்க, நாம எல்லாம் எங்க. அதனாலதான் இந்த சங்கராச்சாரியெல்லாம் ஒரு இதுவாலே பார்க்கல, இவா கிரந்த கௌரவம் வந்துடும்ட்டு பாஷ்யக்காரர் என்ன பண்ண, எங்கெங்க கண்டனம் பண்ணணுமோ அந்த அத்தனையும் நல்லா கண்டது கண்டனம் பண்ணிருக்காரு, எங்க தேவையில்லையோ அங்கெல்லாம் பண்ண வேண்டிய பாஷ்யக்காரர். பிற்காலத்துல வந்தவாழ்லாம் தானா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், தானா தெரிஞ்சுக்கணும் முடியும். நம்ம பார்க்க பார்க்க எல்லாம் முடியும். வாஸ்தவமாவே திரிபாஷம் ஆட்சியம் பண்ணோம், அதிகார தோராவளி நாங்க சேர்த்து வாழ்ந்த அதெல்லாம் ஒரு உபதேசம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்ஷராபியாசத்தை வச்சுட்டு கொஞ்சம் பார்க்கிறோம், ஓரளவு அர்த்தம் வருது, அர்த்தம் வருத உங்ககிட்ட நான் பரிமாறிக்கிறேன். நான் சபையிலேயே சந்தேகம் கேட்டிருக்கேன் சொல்லுச்சு, அதுக்கே ஒரே தகராறு வந்திருக்கு, தேசியன் எப்படி சாச்சுட்டார், இதுக்கு எப்படி விரோதம், விரோதம் வருது அது எப்படி, இது எப்படிலாம் சண்டை வந்திருக்கு. 1999 பெங்களூர் ரிசல்ட்ஸ் அப்போ 1998 அப்ப இந்த விஷயத்துலாம் வந்திருக்கு. எதுக்கு சொல்றேன்னாக்கா, இந்த மாதிரியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியாது, அவாவா சிஷ்யா தன் தன் புத்தியை கொண்டுதான் சொல்லிட்டு போகணும். அப்படி அருமையான இந்த தர்க்க பாதம், ரெண்டாவது பாதம். இந்த ரெண்டாவது பாதத்துல இந்த மாதிரியாக ஒரு மதம் கண்டனம் பண்ணினாக்கா அதை சேர்ந்த மதங்களும் கண்டனம் பண்ணப்பட்டதா ஆயிடும், அவையெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதனால அனைத்து மதங்களும் இதனாலே தெரிஞ்சுதான் சுவாமி தேசியன் அதிகாரத்தில் பார்க்கிற விஷயம் என்ன என்ன எப்படி எப்படிலாம் யாராருக்கு என்னென்ன சந்தேகம் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அது அத்தனைத்துக்கும் சமாதானம் சாய்க்கணுன்றதுக்கோசரம் இந்த அதிகாரத்தில் ஆரம்பிச்சது. பின்னாடி வந்தது மூணாவது ஸ்லோகத்துல இந்த அதிகார சாரா நீ எதுக்கு பண்ற பாஷையார் தான் சொல்லிட்டு நீ எதுக்கு பண்றேன்னு கேட்டு அப்படின்னா சொல்லி என்ன வருதோ அதெல்லாம் சொல்லி கேட்டார். அது அல்லாதுங்க நான் பதில் சொன்னேன். ஒரு சூரியன் உதித்தாக்கா எப்படி இருட்டாகலுமோ அந்த மாதிரி இந்த அதிகாரி சார் அவர் சேர்த்தீங்கன்னாக்கா பாஷத்துல எங்கெங்க சந்தேகம் வருதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு பதில் கேட்போம். ஆதரவாளர்தான் அக்ஷபாதாத் யோகமசத்துக்காராய் அவாய் சாங்கிய விதாசார் சாங்கியால கண்டனம் பண்றதுனால யோகமதத்துக்காரர்கள்லாம் கண்டிக்கப்பட்டதாக ஆயிடும். அதே மாதிரி கணச்சர தமனார் கணச்சரர்னா கணவரம் அவரை தமனம் பண்ணிச்சார் அதை அவரை நினைச்சிட்டார் அவரை நினைச்சிட்டதுனால அக்ஷபாதம் யாத்தார் அக்ஷபாதர்னா கௌதமருக்கு பேரு அந்த கௌதம மகர்ஷி பண்ணது நியாயசாஸ்திரம் அந்த மதத்தை சொல்ல அனுசரிக்கிறவன்னா இருக்காளே கௌதம மதத்தை கௌதம மதத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் அவன்லாம் இந்த காணாத பட்சம் வைசேஷிக பட்சத்தை கண்டனம் பண்ணினால அவன்லாம் நிரூபிக்கப்பட்டார்கள். அத மாதிரி பௌத்த உன்மாதேன பௌத்தா சொன்னதுன கேட்டு பௌத்தனே உன்மாதம் உண்மத்தை முச்சடையலாம் அவனே யோகத்துல பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த பொய் பொய்யின்றானே எல்லா பிரீதமா கற்பிக்கிறான் ஒரு கட்டத்துல போய் சர்வம் சூன்யம்ன்றான் ஞானம் தான் இந்த வஸ்துன்றான் இப்படி இப்படி உன்மாதம் பிடிச்சு பேசுறானே அதை பார்த்துட்டு லோகாயதிகள்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா சரீரம் தான் ஆத்மானவா சொல்றான் லோகத்துல அனுபவிக்கிறவன் அந்த சுகம்தான் பிரதான சுகம் அவாலே சொல்றா லோகத்துல கடை ரணம் கிருத்துவா கிருதம் பிவே கடை வாங்கியாவது நெய்ய சாப்பிடு உடம்புதான் முக்கியம் உடம்பு போயிட்டா திருப்பி வராது அதனால கடை வாங்கியாவது நெய்ய சாப்பிடு இன்னும் சுகமா போகத்தை அனுமதி இந்த தேகத்தை அனுபவிச்சா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால லோகாயத மொழித்தியா இப்படி பௌத்த உண்மாத்தேன பௌத்தா நல்லா அடிச்சது அவளை கண்டனம் பண்ணினதுனால லோகாயத மொழித்தியா லோகாயதிகள்லாம் கண்டனம் பண்ணப்பட்டாள். அதே ஜெயின மதம் எதுக்கு சொல்ற சவுண்டு ஜெயின மதம் ஜெயின மதமோ அநேகாந்தவாதி அநேகாந்தவாதிகள் அவன மாதிரிதான் பாஸ்கர வேதாந்தம் பாட்டமீமம் இவன்லாம் பேதாபேதங்கள் தான் அவனும் பேதாபேதம் அநேகாந்தம் தான் பெற்றிருக்கான் கிட்டத்தட்ட எல்லாம் துல்லியமா இருக்கிறதுனால ஜெயினமங்க மதத்தை தூஷித்ததுனால இந்த பாஸ்கர மதமோ அல்லது இவன் மதமோ வந்து பாட்ட மதமோ இவன்னா நிரூபிக்கப்பட்டார்கள். ஜெயினமங்கா ததுத்தாக ஜெயின பங்கத்தினால அதுல இருந்து உண்டாடுவான் தொகுத்தா அது வந்து கிளம்பினுவான் கிளம்பினார்கள். அவன் கண்டிக்கப்பட்டார். அது மாதிரி பசுனாம் மதம் பத்து ஸ்தந்திரே பசுனாம் பசுனாம் பத்து பசுக்கள் அவன் பசு பாசம் அப்படின்லாம் அவன் சொல்ற அந்த பசுக்களுடைய பதி யாருன்னா பசுபதி சிவன் புத்திரன் அவனுடைய தந்திரத்துல அவன் தந்திரத்துல என்னென்ன சொல்லப்பட்டதோ கிட்டத்தட்ட பிரகடித விகிதம் அவன் தந்திரத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அந்த பசுபத்தியானதுல கண்டனம் பண்ணிட்டோம். அது விகதியாயிடுச்சு, அது அடிக்கப்பட்டது, அது தள்ளப்பட்டது, நிரசிக்கப்பட்டது. அது நிரசிக்கப்பட்டதுனால தாதிச அபஷ்டு நிஷ்டாக அபிஷ்டுன்ற மருத்துவம் அபஷ்டு ரொம்ப தோஷம் பண்றவன் தவறான கொள்கைகளை பிடிச்சிருக்கிறவான் அந்த பசுபதி மதத்தை என்னென்ன சொல்றோ அதெல்லாம் காப்பீடு சென்று சக்தி தான் பிரதானம், கந்தன் தான் பிரதானம், பிள்ளையார் தான் பிரதானம், சூரியன் தான் பிரதானம் எல்லாம் போவா. இப்படிப்பட்ட மதங்கள் அந்த சாக்த மதம் சௌர மதம் அது மாதிரி கௌமார மதம் காணாபத்தி மதம் இந்த மாதிரி மதங்கள்லாம் அவைகள்லாம் தள்ளப்பட்டது. எல்லாருக்குமே அன்வைக்கணும் துவஸ்தம் பண்ணப்பட்டது எழுந்திருக்கவே முடியாது, எழுந்திருக்கவே முடியாத அந்த மாதிரி அடிச்சு போட்டு சூத்திரகார். அப்படி எத்தனை மதங்கள் பாருங்க இங்க சாங்கியன் நம்ம ஏழு மதம் சொன்னோம் அல்லது எட்டு மதம் சொன்னோம் பௌத்தால் நாலு பௌத்தால் நாலு மதம் ஜெயினால் ஒத்தர் பசுபதி ஒத்தர் சாங்கியன் ஒத்த காணாதன் வைத்தியன் ஒத்த ஆனா இப்ப எத்தனை சொல்றேன் தேசிகன் யோகால் யோக மதத்தால் அதன் பிறகு நையாயிக்கால் அதன் பிறகு லோகாயதிக்கால் அதே மாதிரியாக பாஸ்கர வேதாந்தி அந்த மாதிரியாகவே பாட்ட மீமாம்சகன் இதாயிடுத்தது அந்த மாதிரியாகவே இந்த இது சாக்த மதம் கௌமார மதம் சௌர மதம் காணாபத்தி மதம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தத்துல்ய தர்க்க ஆகம சரணத்தையா இப்ப சொன்னமே அதுக்கு துல்லியமா இருக்கக்கூடியது இது மாதிரி இத்தனை பட்சங்கள் மதங்கள் இவைகளுக்கு துல்லியமா இருக்கக்கூடியது அதெல்லாம் தானே அவ பண்ணிட்டு இருக்கா அதே ஆகமங்கள் கிட்டத்தட்ட வேத விருத்தமான ஆகமங்கள் வேத விருத்தமான தர்க்கங்கள் வேத விருத்தமான ஸ்மிருதிகள் இதெல்லாம் வச்சுன்னு அவ சொல்றா. அப்படி சொல்றதுனால தாக்கம் அஸ்மின் இந்த பாதத்துல புதிருஷ்டி புதிருஷ்டிகளோட கூட புதிருஷ்டிகள்னா யார் யாரு யாதவ பிரகாஷர் அத்வைதி அத்வைதிகள் யாதவ பிரகாச மதம் அத்வைத மதம் இந்த மாதிரி அத்வைதத்திலேயே எப்படி இருக்கு ஜீவஜானவாதிகள் பிரம்ம ஜானவாதிகள் நிறைய இருக்கு பிராச்சீன அத்வைதிகள் நவீன அத்வைதிகள் அப்படின்னு அத்தனை பேருமே இங்க கண்டிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட தேசியம் சொன்னது மாத்திரம் 12-13 மதங்கள் சூத்திரகாரர் கண்டித்தது 8 மதங்கள் அந்த 8 12-13 சேர்த்து போங்கோ கிட்டத்தட்ட 20 மதத்துக்கு பேர கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு சொன்னா அதனுடைய துல்லியமானது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படி எல்லாம் கண்டிக்கப்பட்டதுனால நம்ம சனாதனமான வைதிகமான இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்த மதத்துக்கு எந்த விதத்தினாலையும் விரோதம்ங்கிறது வரவே வராது, எதுவுமே விரோதம் இல்லை. சர்வாத்மனா இவைகள் எல்லாம் பிரமாணமாகவே இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இந்த பாதத்தில் சொன்ன விஷயங்கள்னால இவைகள் தான் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஸ்லோகத்தில் சாய்க்கிற ஸ்லோகம் பார்ப்போம். யோகா சாஞ்சவியதாசாது கணச்சரதமநாத் அக்ஷபாதானுயாதாஹ பௌத்தோன்மாதேன லோகாயத முஷிததியஹ ஜைனபங்கா தருத்தாஹ பத்யுஸ்தந்த்ரே பசூனாம் பிரகடித விஹதௌ தாதிருஷா பஷ்டுநிஷ்டாஹ த்வஸ்தாஹ த தத்துல்யத்திற்காகமசரணத்தை யான் சாகமஸ்மின் குதிர்கே கவிதாட்சிகிருமாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.